நல்ல நேரம், கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம். காலம் நல்ல காலம், கைகள் கலந்து பார்க்கும் காலம். நேரம் நல்ல நேரம். உள்ள எண்ணம் கொஞ்சம் மறந்து போகும் நீ.